நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. சற்றென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை. நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் காதலை. பொன் வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை. ஓ சாந்தி சாந்தி, ஓ சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி. ஏன் சென்றாய் சென்றாய் எனை தாண்டி, இனி நீதான் எந்த நந்தாரி. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. சற்றென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை. ஏதோ ஒன்று என்னை ஈர்க்க, மூக்கின் நுனி மர்மம் சேர்க்க. கள்ளத்தனம் ஏதும் இல்ல, புன்னகையோ போகம் இல்ல. நீ நின்ற இடம் என்றால் விலையேறி போகாதோ, நீ செல்லும் வழியெல்லாம் பனி கட்டியாகாதோ. என்னோடு வீடு வரைக்கும் என் வீட்டை பார், என்னை பிடிக்கும். இவள் யாரோ யாரோ தெரியாத, இவள் பின்னால் நெஞ்சே போகாதே. இது பொய்யோ மையோ தெரியாத, இவள் பின்னால் நெஞ்சே போகாதே. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. சற்றென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை. நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை. உன் வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை. தூக்கங்களை தூக்கி சென்ற, ஏக்கங்களை தூவி சென்ற. உன்னை தாண்டி போகும் போது வீசும் காற்றின் வீச்சு வேறு. நெல்லென்று நீ சொன்னால் என் காலம் நகராதே, நீ சூடும் பூவெல்லாம் ஒருபோதும் உதிராதே. காதல் என்னை கேட்கவில்லை, கேட்டாரது நீதானே. என தோன்றும் நேரம் இதுதானே, நீ இல்லை இல்லை என்றால என் நெஞ்சும் நெஞ்சும் தாங்காத. சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை.